சுமைகளும் உனது கனவுகள் மட்டும் எனதே எனது இருவிழி உனது இமைகளும் உனது கனவுகள் மட்டும் எனதே எனது நாட்கள் நீளுதே கனவுகள் மட்டும் எனதே எனது நாட்கள் நீளுதே நீ எங்க போனதும் ஏன் தண்டனை நான் இங்கே வாழ்வதும் உந்த ஞாபகம் காதல் காயம்